கண்ணே உன் கண்ணே என் பின்னே பார்க்க தோன்றாதோ, உன் முன்னே நின்றா ஒரு உண்மை எனக்கு சொல்வாயோ, நேரம் நான் கேட்க உன் கையை மறைத்து கொள்வாயோ, தனியே நீ பறந்து இதழ் போல் என் மனதில் இருப்பாயோ, என் நிழலே என்னை விட்டு உன்னை தேட பேரை முடிவாடுத்த உன் பேரும் தெரியாது, பேசவும் முடியாது, சிலையாக நின்றேனே பார்த்தழகே போதுமே, எனக்குள் நான் சிரித்தது நாள் கனவில் மிதந்தது காற்றோடு மறைந்தாயே, இது போதுமே. கண்கள் திரும்பும் பல அழகை கண்டேன் தினமும், இந்த முறை மட்டும் நெஞ்சம் சேர்ந்து கூத்தாடுதே, தள்ளி போகும் நினைவே போதும் எந்த நுயிரதை வாழ்நாளிலும், மறுபடி எங்கள் பயணம் இணைந்தால் உன் மனம் அறிவேனா, இருந்தும் உன் பேரும் தெரியாது, பேசவும் முடியாது, சிலையாக நின்றேனே பார்த்தழகே போதுமே, எனக்குள் நான் சிரித்தது நாள் கனவில் மிதந்தது காற்றோடு மறைந்தாயே, இது போதும்.